வீணை தன்னையே கையிலேந்திடும் ஞானவல்லியே நீ. வெள்ளை தாமரை பூவில் மேவியே ஆளும் செல்வியே நீ. எந்தன் வாக்கு மேடையில் நின்று ஆடும் வாணியே, எந்த நாளும் மேன்மையில் என்னை ஏற்றுமேனியே. அன்னை நீ அல்லவா இன்னும் நான் சொல்லவா, நீதான் தெய்வம் நீதான் செல்வம் கீதம் சங்கீதம். நீதானே நாள்தோறும் நான் பாடக் காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம். நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனம்.